பிபரே ராமரசன், பிபரே ராமரசன், ரசனே பிபரே ராமரசன், பிபரே ராமரசன், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ராமரசம், ராமரசம். கவிதூரம் ஜனன மரண பய சோகவிதூரம், சகல சாஸ்திர நிகமாகம சாரம், ஜனன மரண பய சோகவிதூரம், சகல சாஸ்திர நிகமாகம சாரம், ஜனன மரண பய சோகவிதூரம், சகல சாஸ்திர நிகமாகம சாரம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ராமரசம். ஆசிரமகீதம் சுத்த பரமஹம்ச ஆசிரமகீதம், சுகசௌனக கௌஷிக முக பீடம், சுத்த பரமஹம்ச ஆஶ்ரமகீதம், சுகசௌனக கௌஷிக முக பீடம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ரசனே பிபரே ராமரசம், பிபரே ராமரசம், ராமரசம், ராமரசம், ராமரசம்.